தாங்குமா தாங்குமா என்னென்றும் போக்குற போக்குல தாக்குறாய் நீ கொஞ்சம் தாங்குமா தாங்குமா தாங்குமா என்னென்றும் அசத்துற சாட்டையா மயக்குதே உன் பிம்பம் உன்னை ஒரு முறை பார்த்தால் போதும் இதை அடிக்கடி சொல்லிட தோணும் உன்னை பார்த்துட்டு விலகுற நேரம் என் சிறுங்கள் தொடங்காதோ என்னால் மனம் ஆயிரம் ஏங்கும் அது சொல்லிட கொஞ்சம் ஏக்கும் உள் மனதினால் வளர்க்கிற எண்ணம் என் விலையினில் காணாயோ தாங்குமா தாங்குமா தாங்குமா என்னென்றும் போக்குற போக்குல தாக்குறாய் நீ கொஞ்சம் மயக்குதே உன் பிம்பம் இருக்கிற வடிவில அடிமையான பார்க்காம இருக்கவ முடியல பேடி தாக்குற நீ என்ன போடுவேன் அடிக்கடி நீ கண்ண காட்டினாக மாட்டேம்மா ஆசை யார் விட்டது உன்னால் நான் கண்டது வாழ்நாள் நீ இல்லா போனா பெண்ணே இதயம் தாங்குமா தாங்குமா தாங்குமா தாங்குமா என்னென்றும் போக்குற போக்குல தாக்குறாய் நீ கொஞ்சம் தாங்குமா தாங்குமா தாங்குமா என்னென்றும் அசத்துற சாட்டையா மயக்குதே உன்பு